ஐயா வணக்கம்ங்க. நான் கர்ணனுங்க ஐயா, கோட்டமங்கலம்ங்க ஐயா. நேற்றுக்கு நானும் நம்ம பொள்ளாச்சி கார்த்தியும் ரெண்டு பேரும் தும்பலப்பட்டி போனோம்ங்க ஐயா. அங்கே போய் அவரோட தோட்டம், நம்ம கனகராஜன தோட்டம் பார்த்தோம்ங்க. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா. அங்கே நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே வந்து ஒரு சில தவறுகள் அவரும் பண்ணியிருந்தார், அதிலிருந்து நாங்கள் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா. இதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ரொம்ப தெம்பூட்டும் விஷயம், ஒரு ஒரு தெம்பூட்டுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக உறுதியாக அந்த இடத்துக்கே நம்ம தண்ணி உருவாக்கும் போது எங்கள் ஏரியா காட்டுகளெல்லாம் உறுதியாக தண்ணி தண்ணி உருவாக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை ரொம்பவுமே ஆழமாக பிறந்துருச்சுங்க. காலையில் நிறைய நண்பர்களோடலாம் பேசினோம்ங்க. ரெண்டு மூணு நண்பர்களோட பேசும்போது, அண்ணா இப்படி இருக்குதா, சரி ரைட்டு, நம்மளும் விரைவில் எல்லாம் பண்ணிடுவோம், என்ன ஏறி போடுறது தானே ஐயா சொல்கிற மாதிரி. ஐயா ஒரு தடவை இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்தோம்னா ஏதாவது நம்மளுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, இல்லைன்னா ஃபோன்லேயே கூட எப்படி என்னன்னு கேட்டு பேசிட்டு போட்டுடலாம் விரைவில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம் ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நேற்றுக்கு அங்கே போன அந்த சூழலும் அருமையாக இருந்துச்சுங்க. அவர் அந்த தோட்டம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. கத்திரியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒன்று கத்திரி பாவம் அது ஏதோ நாட்டு ரகம் இல்லை போல் இருக்குதுங்க, அது ஏதோ வேறு ரகத்தை மாற்றி கொடுத்தாங்க போல் இருக்குது. அது கொஞ்சம் சரியாக வரலைங்க. சரியாக வரலைன்னா செடி வந்திருக்குது, பட் அது நாட்டு ரகம் அல்ல எப்படிங்கிறது நீ போத்தம் தெரியுங்க, பார்த்தா தெரியும். ஆனால் தண்ணி அருமையாக வந்திருக்குதுங்க ஐயா. அதில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த கிணத்துல தூக்கணாங்குருவி கூடு பார்த்தோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தூக்கணாங்குருவி கூடு பார்த்ததில் பயங்கரமான ஒரு சந்தோஷமாக போச்சுங்க. அதுலேயே எங்களுக்கு ஒரு நல்ல மனசு உருவாச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. குரூப்பில் ராஜதுரு ஐயா கிட்ட சொல்லிக்கிறேங்க, எனக்கு சொல்லி அநேகமாக இணைச்சிருவார்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. மீண்டும் சந்திப்போம்ங்க.